ஞாச தசகம். பிரபத்தி என்ற மோட்சோபாயத்தை நிலைநிறுத்தவே ஏற்பட்டது சுவாமி தேசிகனின் அவதாரம். சுவாமி தேசிகனின் வாழித்திருநாமத்தில் வரும் தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே என்ற வரி இதனை நன்கு உணர்த்தும். ஸ்ரீமத் ரகசத்ரயதாரம் முதலிய இரகசிய கிரந்தங்களிலும் அடைக்கலப்பத்தை முதலான தமிழ் பிரபந்தங்களிலும் பிரபத்தி மார்க்கத்தை பறக்க விளக்கிய சுவாமி தேசிகன் சரணாகதி சாஸ்திரத்தை விளக்கும் ஸ்தோத்திரங்கள் சிலவற்றையும் அருளி செய்தார். அவற்றில் ஞாசதசகம் உருவத்தில் மிகச் சிறியது, ஆயினும் ஆழ்ந்த பொருள்கள் பலவும் கொண்டது. 10 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தில் பரசமர்ப்பணம் செய்ய வேண்டிய முறை, ஆனுகூல்ய சங்கல்பம் முதலிய அதன் 5 அங்கங்கள், தாத்விக தியாகம், இங்குள்ளவரை நிரபராத கைங்கரிய பிரார்த்தனை, அபராத க்ஷாபணம் முதலியவை சுருக்கமாக அருளி செய்யப்பட்டு உள்ளன. இதனை பெரியோர் திருவாராதன காலத்தில் தினமும் அனுசந்திப்பர்.